தின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு. என்னவளை காதல் சொன்னவளை நான் ஏற்றுக்கொள்வேன் வளையிட்டு. சின்னவளை முகம் சிவந்தவளை நான் தேர்ந்து கொண்டேன்.